வாழ்க்கைய யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா வசதிய தேடுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. உழைக்கும் கைய நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா, உண்மைக்கு போராடி குரல் கொடுத்த ஊரே வணங்குமடா, நான் உங்கள் தோழன் நீ இந்த நண்பன் பிரிவே இல்லையடா, நாளைய உலகம் இளைஞர்கள் கையில் நம்பிக்கை வையுங்கடா, என் மேல நம்பிக்கை வையுங்கடா. மனசு நோவில் அழுகுமடா, தீவுல இருப்பது போல் திசையே தெரியாம போகுமடா, இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு மறைப்பா இன்னமும் இருக்குதடா, அந்த ரோதனை நமக்கு இப்போ எதுக்கு, உஷாரா இருந்துக்கடா, ஃபிகர நம்பாம பொழைச்சுக்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா, குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா.